வாஞாறு வாஞாறு வாஞாறு வாஞாறு வாஞாறு தாயாய் ஜோவாய் தஜாரா வாஞாறு தஜாரா வாஞாறு ஆய் அனாமு குவியத்துகுயூ மமியா குவாஞ்சுரஞ்சு வாஞாறு ஆயி வாஞாறு வாஞாறு வாஞாறு வாஞாறு வாஞாறு தாயா ஆயி ஜோவு ஆயி.